வசுதேவ சுதம் தேவம். கம்ச சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கிருஷ்ணகந்த முகுந்த முராரி வாமன மாதவ கோவிந்த ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மீ நாயக நரசிம்ஹா